எங்கே விட்டு போனாலோ அங்கே தொடங்கி உன்னை நான் காதல் செய்வேனே. கொடுத்த இதயத்திலே உன்னை வைத்து பார்க்க தயங்குகிறேன். அன்பே ஆனால் அன்பே, அவள் விட்டு பறந்த உலகத்திலே உன்னோடு பறக்க முயலுகிறேன். என் வானிலே ஒரு முகிலாய் நீ தோன்றினாய், மெதுவாக வானமாய் விரிந்தாயடி என் நெஞ்சிலே. என் பூமியில் ஒரு செடியாய் பூ நீட்டினாய், மெதுவாக நீ காடென படர்ந்தாயடி என் நெஞ்சிலே. உன்னாலே பிழியோடும் சிரிக்கின்றேன் மீண்டும் இன்று, உன்னாலே என மீண்டும் திறந்தேன் பெண்ணே. இருளோடு நேற்றை நான் தேடினேன், எதிர்கால தீபம் காட்டினாய். ஆனால் அன்பே ஆனால் அன்பே, அவளுக்கு கொடுத்த இதயத்திலே உணவத்து பார்க்க சொன்னாயடி. மடி மீது கிடத்தி தலை கோதினாய், உன் காதலால் என் காயமாற்றினாப்பா. எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க தம்பிங்களோடும் தங்கச்சிங்களோடும் விளையாடுறாங்கப்பா, நானும் அது மாதிரி விளையாடணும்ப்பா. எனக்கு சீக்கிரமே தம்பியோ தங்கச்சியோ வேணும்ப்பா. ஓய் உண்டா, அம்மாட்ட கேளு. அம்மா எனக்கு ஓகே. ஏய் என்ன ஆசைப்படுறா? இனி எந்த நிலவு, இனி எந்த உறவு, இனி எந்த கனவு, நீதான் அன்பே, நீதான் அன்பே. இனி எந்த இதயம், இனி எந்த பயணம், இனி எந்த உலகம்.